ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனிஸ்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததி தராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதாயுவ தயஸ்தனயா விபூதி சர்வம் இதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீவலம் பிரணமாமி மூர்த்னா சரஸ்ச மகதாஹ்வய பக்தநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழி தினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சதஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிரசூர்யுக்த தாரக்ரமாத் வியாக்குர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடஹரி நாமானமஹம் பிரபத்யே. பிரம்மா விஷ்ணு சிவன் என்கிற மூன்று தேவர்கள் என்பதாக லோகத்திலே பிரசித்தமாக இருக்கார். சுவாமி தேசிகன் அபயப்பிரதானத்திலே சொல்லும்பொழுது சர்வேஸ்வரனாக வேதத்திலே சொல்லப்பட்ட எம்பெருமானுக்கு சமமாக இரண்டு பேரை சொல்லுகிறார்கள், பிரம்மாவையும் சிவனையும். இவர் ரெண்டு பேரும் சர்வேஸ்வரனான பெருமாளுக்கு மகனும் பேரனும் அப்படிங்கிறார். பிரம்மா மகன், சிவன் பேரன், அப்பா மகன் பேரன் அப்படின்னு மூணு பேர் இருக்கா வச்சுக்கோங்க. மூணு பேரும் என்ன ஆனாலும் ஒன்னாயிட முடியாதே. அப்போ சர்வகாரணனா இருக்கிறவன் அவனுடைய மகனை போய் சர்வகாரணன் எப்படி சொல்ல முடியும்? அவனுடைய பேரனை போய் சர்வகாரணன் அப்படின்னு, அவனே பேரன் அப்படி வச்சு அவன் எப்படி சர்வகாரணன் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். பெருமாளுடைய மகன் தான் பிரம்மா அப்படிங்கறத வேதமே சொல்லியிருக்கு. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் அப்படின்னு, அந்த பிரம்மாவுக்கு ருத்ரன் பேர்ந்தான் அப்படிங்கிறதும் சேதாசுதரம் முதலான உபநிடத்துல சித்திகள்ல ஸ்பஷ்டமாவே சொல்லியிருக்கு. இதுல வந்து வேதத்தை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த ஒளிவு மறைவு அதெல்லாம் கிடையாது. நாராயணன் தான் பிரம்மாவை படைத்தான்ங்கிறதுல வேதத்துல ஒளிவு மறைவு கிடையாது. பிரம்மா மூலமா தான் சிவன் பிறந்தார் அப்படிங்கிறதுலயும் வேதத்துல ஒளிவு மறைவு கிடையாது. புராணத்திலையும் கிடையாது. புராணங்கள்லாமும் எல்லா இடத்துலையும் ஸ்பஷ்டமா தான் இந்த விஷயம் இருக்கு. இதுக்கு நேர் எதிராக நாராயணனுக்கு பிரம்மாவுக்கு நாராயணன் பிறந்தான் அப்படின்னும், இல்ல சிவனுக்கு நாராயணன் பிறந்தான் அப்படின்னும், இதெல்லாம் எந்த புராணத்திலையும் கிடையாது. அந்த சிவபுராணத்திலையும் கிடையாது, சிவபுராணத்திலையும் கிடையாது, பிரம்ம புராணத்திலையும் கிடையாது. எங்கேயுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. அதனால இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து கொண்டு வந்து நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் இப்படி விஷயத்தை நிர்தாரணம் பண்ணியிருக்கிறார்கள். ஆனா கூட லோகத்துல இப்படி ஒரு பிரசித்தி இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு புராண பிரசித்தினாலே வந்தது. ஏன்னா பிரம்மாவுக்குன்னு சில புராணங்கள், சிவனுக்குன்னு சில புராணங்கள் இருக்கிறபடினால, அந்த புராணத்துல அவர்களுடைய பெருமை எல்லாம் பேசியிருக்கிறபடினால அது லோகத்துல அப்படி வந்திருக்கு. ஆனா நம்மாழ்வார், சுவாமி நம்மாழ்வார் இந்த திருவாய்மொழி பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அடியேன் இப்பதான் கவனிக்கிறேன், பாமரு மூ உலகம் படைத்த பத்மநாபாவோ, பாமரு மூ உலகம் அளந்த பத்ம பாதாவோ அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த திருவாய்மொழியில பல பாசுரங்கள்ல பிரம்மாவையும் சிவனையும் எடுத்திருக்கார். நாம பார்க்கும்போது இரண்டாவது பாசுரத்துல அரண் நான்முகனேத்தும் செய்யனின் திருப்பாதத்தை என்பதாக பிரம்மாவும் சிவனும் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் அப்படின்னார். அதுக்கப்புறம் மூணாவது பாசுரத்துல பூந்தந்துழாய் முடியாய் புனை கொன்றையன் செஞ்சடையாய் வாய்த்தையன் நான்முகனே அப்படின்னு சிவனே நான்முகனே அப்படின்னு பெருமாளை கூப்பிடுறார். அப்புறம் சிவனுக்கு அந்தரியாமியே நான்முகனுக்கு அந்தரியாமியே அப்படின்னு அர்த்தம் இங்க சொன்னார். அடுத்த பாசுரத்துல அங்கு அங்குயர் முக்கட்பிரான் பிரம பெருமான் அவன் நீ வெங்கதிர் வஜ்ஜிரக்கை இந்திரன் முதலா தெய்வம் நீ அப்படின்னு பாசுரத்துல சிவனும் நீதான் பிரம்மனும் நீதான் இந்திரனும் நீதான் அப்படின்னு கூட இந்திரன் கூட சேர்த்திருக்க இங்க. ஏன்னா வேதத்துல இந்திரனுக்கு ரொம்ப பிரசித்தி அதிகம். ஒரு விதத்துல பார்த்தோம்னா பிரம்மாவுக்கு வேதத்துல பிரசித்தி குறைவு. பிரம்மாவெல்லாம் காட்டிலும் இந்திரன் தான் ரொம்ப பிரசித்தம். சிவனை காட்டிலுமே கூட இந்திரன் தான் ரொம்ப பிரசித்தம். வேதத்துல பார்த்தா இந்திரனை குறிச்சுள்ள யாகங்கள் இதெல்லாம் நிறைய உண்டு. ஏன்னா தேவேந்திரன் அப்படின்னு பெயர் எல்லாம் உண்டு. அதனால பிரம்மாவோட கூட நம்ம லோகத்துல வரைச்ச இந்திரனுக்கு கொஞ்சம் மவுசு குறைஞ்சி போச்சுங்கிறதான் வாஸ்தவம். இங்க சிவனுக்கு இருக்கிற மவுசுங்கிறது இந்திரனுக்கு இல்லை. அப்போ ஆனா வேதத்து ரீதியில வந்து இந்திரனையும் சப்ரம்மா சசி வசேந்திரஹான் வேதம் சொல்றது. பிரம்மாவும் பகவான் தான், சிவனும் பகவான் தான், இந்திரனும் பகவான் தான், எல்லாருக்கும் அந்தரியாமி பகவான்கிற அர்த்தத்துல வேதம் சொல்லியிருக்கு. அப்போ அந்த மாதிரியாக இந்திரனையும் சேர்த்து இந்த பாத்திரத்துல எடுத்தார், இந்த பாசுரத்துல எடுத்தார். இங்கே எடுத்து சொல்லும் போது அவர்களுடைய பிரவிற்த்தி எல்லாம் அவர்களுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் அவருடைய பதவி இருக்கும் இல்லையா, பிரம்ம பதவி சிவ பதவி இந்திர பதவி இதெல்லாம் பகவான் அவர்களுக்கு கொடுத்தது அப்படிங்கிற தாற்பயத்திலே இந்த பாசுரம் இருக்கு என்றதாக வியாக்கியானம் பண்ணார். முக்கன் பிரான் நீ சிவனும் நீயே பிரம்மனும் நீயேனும் இரண்டாம் பாட்டுல இருந்தா அந்தரியாமிங்கிற அர்த்தம், மூணாம் பாட்டுல மறுபடியும் அதே அர்த்தம் சொல்ல வேண்டாம், பின்ன இவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்தவன் நீ அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னார். அடுத்த பாசுரத்துல நாம பார்க்கும்போது அதாவது நாலாவது பாசுரத்துல இந்த விஷயம் இருக்கு. இப்படி பார்த்தான்னா அதற்கப்புறம் இன்னும் கூட சில பாசுரங்கள்ல இப்படி பிரம்மதேவனை பற்றியும் சிவபெருமானை பற்றியும் வந்திருக்கு. இதுல இன்னும் மேல வரப்போறும். இந்த அளவு பாசுரங்கள்ல பிரம்மனையும் சிவனையும் பற்றி சொன்னது வெளியில எங்கேயும் இல்லை அப்படின்னு தெரியுது. அப்போ இந்த இடத்துலதான் இந்த மாதிரி விசேஷிச்சு சொல்லியிருக்க. அதுல ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிருக்காரு. சுவாமி ரகசிய திரிசாரம் செய்விச்சா தெரியும், பிரம்மாவும் சிவனும் அப்படின்னா பிரம்மா சிவன் முதலான தேவர்கள் பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், பெருமானாலே ரட்சிக்கப்படுபவர்கள், பெருமாளுக்கு சரீரமாக இருப்பவர்கள், ஒவ்வொரு விஷயமா வரும் ரகசிய திரிசாரத்தில். அந்த மாதிரி இங்க பாசுரத்தை ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு விஷயமா அவளை பத்தி சொல்லிட்டே வர்ற. இதுக்கெல்லாம் முத்தாப்பு முத்தாய்ப்பாக அதாவது ஆரம்பத்திலேயே ரொம்ப சட்டமாக ஒரு விஷயம், பாமரு மூவுலகம் படைத்த பத்மநாபாவோ, பாமரு மூவுலகம் அளந்த பத்ம பாதாவோ அப்படிங்கிறது எம்பெருமானுடைய பரத்துவத்தை சொல்வதற்காக பத்மநாபன் அப்படின்னும் மூவுலகம் படைத்த பத்மநாபன் அப்படின்னும் மூவுலகம் அளந்த பத்ம பாதன் அப்படின்னும் இந்த மாதிரி பெருமாளுக்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட பெருமைகளை முதல் பாசுரத்துல சொல்லி அதுக்கப்புறம் இரண்டாவது பாசுரத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். இப்படி அரண் நான்முகன் ஏத்தும் அப்படின்னு என்று கொள் சேர்வதெந்தோ அரண் நான்முகனேத்தும் ஐயனன் திருப்பாதத்தையான்னு அப்படின்னு அதிலிருந்து பிரம்மாவின் சிவனே ஸ்தோத்திராக பிரம்மாவின் சிவனை ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள் பெருமான் ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவனாக இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை இரண்டாவது பாசுரத்தில் சொன்னார் அப்படின்னு நாம பார்க்கிறோம். அதனாலேயே பல பேருக்கு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை போக்கடிக்கக்கூடிய ரீதியில இந்த திருவாய்மொழி ஆழ்வார் சாதிச்சிருக்கார் அப்படின்னு நாம வச்சுக்கலாம். இதுல வந்து இவர்களுக்கு என்னென்ன பெருமைகள் இருந்தாலோ பதவியினாலேயோ இன்னும் வேற எந்த விதத்தினாலேயோ என்ன பெருமை இருந்தாலும் எல்லாம் பெருமாளுக்கு அதீனம். அதைத்தான் வந்து எல்லாமே பெருமாள் தான் பெருமாள் தான் சொல்றது. பிரம்மனே பெருமாள் தான் அப்படின்னா அப்போ உம்மாலதான் அவருக்கு அந்த பெருமை வந்தது அப்படிங்கிற அர்த்தம். லோகத்துல அந்த மாதிரியான விவகாரம் உண்டு இல்லையோ, லோகத்துல எப்படியான விவகாரம் உண்டு அப்படின்னு கேட்டான்னா என்னப்பா நீ இப்ப வந்து ஒருத்தரை பார்த்து சொல்றேன் வச்சுக்கோங்க, இவர் இப்போ நல்ல பெரிய பதவியில இருக்கார், நல்லா படிச்சு பெரிய பதவியில இருக்காருன்னா இன்னும் அவன் சொன்ன எல்லாம் நான் இல்ல தேவர தான், எனக்கு இருக்க பெருமை எல்லாம் தேவர தான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா உம்மால எனக்கு வந்தது அப்படின்னு அர்த்தம். அந்த ரீதியில நான் இல்ல தேவர தான் அப்படின்னு சொன்னா அந்த ரீதியில நீங்கள் தான் சொன்ன அந்த ரீதியில இங்கே எல்லாமே பெருமான் தான் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லிட்டு வர்றார். அப்படின்னு பார்க்கிறோம் நம்ம. அதனால ரொம்ப அழகாக ஒரு அற்புதமாக ஒரு விஷயத்தை இப்பொழுது ஆழ்வார் அனுகிரகத்தினாலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பிரம்மா சிவன் இவர்கள்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள். இவர்களுக்கு இந்த பதவியை கொடுத்து வைத்திருப்பவன் பெருமாள் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் பார்த்தோம். இப்போ இவர்களுக்குள்ளே அந்தரியாமியாக இருப்பவனும் பெருமாள். பிள்ளானுடைய பாஷையில சொல்லணும் அப்படின்னு கேட்டானா வந்து பூத்தந்துழாய் முடியாய். அதாவது பிள்ளானுடைய பாஷையில் நம்ம அழகா பார்த்தோம்னா இரண்டாவது பாசுரத்திலே சொல்லும் போது சிதசிதாத்மக சமஸ்த வஸ்துகளுக்கும் ஆத்மபூதனே அப்படிங்கிறத சொன்னார். ஐஸ்வர்ய பிரவணரான பிரம்மேசா பிரம்ம ஈசானாதிகளுக்கும் கூட ஸ்பிருகணியமான போக்கியமான திருவடி அப்படின்னு சொன்னார். அடுத்தது மூணாவது பாசுரத்திலே அங்கே இவர்களுக்குள்ளே அந்தரியாமியாக இருக்கான் அப்படிங்கிறத பததீன ஸ்வரூப சதுர்முக பசுபதி பிரபுர்த்திகனாய் அப்படின்னு சொன்னார். அடுத்து நாலாவது பாசுரத்திலே பிரம்ம ஈசானாதி சகல ஜந்துக்களுடைய சத்தா மாத்திரமேயோ தொற்சங்கல்பாயத்தம் அவர்களுடைய ஐஸ்வர்யமும் தொற்பிரசாதாதீனம் அப்படின்னு இந்த மூணு பாசுரத்திலே மூணு விஷயத்தை சொல்லியிருக்க. அவர்களுக்கு அந்தரியாமையா இருக்கான்னு மாத்திரம் இல்லாமல் அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்தவனும் எம்பெருமான் தான், அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தவனும் எம்பெருமான் தாங்கிற விஷயத்தை சொல்லியிருக்க. இனி மேற்கொண்டு என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறது நம்ம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம். ஐந்தாவது பாசுரம் பார்க்கணும். என்னுடை கோவலனே என் பொல்லா கருமாணிக்கமே உன்னுடை உந்தி மலர் உலகம் அவை மூன்றும் பறந்து உன்னுடை சிவதி வெள்ளத்து அம்பால் உன்னை கண்டு வந்திட்டு என்னுடைய ஆறு ஈரார் எங்கனே கொல் வந்து எய்து வரே. இந்த பாசுரத்துல பிரம்மா சிவனை பத்தி இல்ல, ஒரு சின்ன குறிப்பு மாத்திரம் இருக்கு. அது பின்னாடி ஏழாவது பாசுரத்துல வரப்போறது. இப்ப பார்க்கலாம் இந்த பாசுரத்துல பெருமாள் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாராம் ஆழ்வார்கிட்ட. அப்படி கேள்வி கேட்கறதா வச்சுட்டு அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றதா நம்ம வச்சுட்டு அழகா புரியும். அதனால பிள்ளான் அழகா சாதிக்கிறார். போன பாசுரத்துல என்ன சொன்னார்ன்னு கேட்டானா பிரம்மா சிவன் முதலானவர்களுடைய சத்தா அவர்கள் இருக்கிறதே உமக்கு அதீனம், அவர்களுக்கு அந்த பதவி கிடைத்ததே உம்மாலதான், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெருமையும் உம்மாலதான், எல்லாம் உம்மாலதான். அப்படி கேச்சா அவர்களுக்கு அனுகிரகம் செய்யற மாதிரி எமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டாமா அப்படின்னு ஆழ்வாருடைய ஒரு அபிப்பிராயம் ஒண்ணு இருக்கு. அப்போ அதை வச்சுட்டு பெருமாள் இப்ப சொல்றாராம் வாஸ்தவம் தான், அவர்களுக்கெல்லாம் நாம் அனுகிரகம் பண்ணேன் அப்படிங்கிறது வாஸ்தவம், என்னுடைய அனுகிரகத்தினால்தான் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள், நீயும் என்னுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏதாவது உபாயத்தை நீ பண்ணிவிடு. பிரம்மாவானவர் ஒரு உபாயம் பண்ணார், பட்டி பிரம்ம பதவியில இருக்கார். சிவன் ஒரு உபாயம் பண்ணார், அவர் சிவ பதவியில இருக்கார். அந்த மாதிரி நீயும் ஏதாவது உபாயம் பண்ணு, ஒரு தபஸ் பண்ணு, ஏதாவது ஒண்ணு பண்ணி என்னுடைய அனுகிரகத்தினாலே நீயும் வந்து உனக்கு வேண்டிய பலனை நீயும் பெற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். அப்போ அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றார் வாஸ்தவம் தான், என்ன பார்த்து ஒரு உபாயம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது என்னுடைய ஆத்மா நன்னா உபாயம் செய்யும் அப்படின்னு தன்னுடைய ஆத்மாவே பரிகாசம் பண்றார். இந்த ஆத்மாவை தானே பார்த்து சொல்றேன், ஆஹா நன்னா பேஷா பண்ணுவேன், பிரம்மா பண்றார் சிவன் பண்றார், இந்த ஆத்மாவை நீர் வந்து உபாயம் பண்ண சொல்லி, இது ரொம்ப ஆச்சரியம் ஒண்ணு, ரொம்ப பெரியவர் இந்த ஆத்மாங்கிறவர், தன்னை பத்தி சொல்லிக்கிறார் இந்த ஆத்மாங்கிற இவர் உண்மையிலேயே பெரியவர் தான், இவர் நிறைய உபாயங்கள் எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு வேடிக்கையா வார்த்தை சொல்ற உபாலம்ப வார்த்தை அப்படின்னு பெயர். என்ன அப்படின்னு கேட்டானா தன்னுடைய ஆத்மாவை பத்தி சொல்லும் போது இந்த ஆத்மாவானது முன்னாடி ஒரு காலத்திலே இந்திரியங்களிலே ஈடுபட்டு ஈடுபட்டு ஏதோ போகங்களிலே ஈடுபட்டு அதிலேயே பிரவணமாக இருந்தது. அந்த ஆத்மாவானது இப்பதான் ஏதோ கொஞ்சம் புரிஞ்சின்னு இருக்கு. என்னன்னு கேட்டா திருநாட்டிலே போய் எம்பெருமானை நான் அனுபவிக்க வேண்டும், இந்த போகங்களை எல்லாம் விட வேண்டும், இதுக்கு பிரதிபர்க்கங்களாக இருக்கக்கூடிய கர்மங்களை எல்லாம் தொலைத்து திருநாட்டிலே போய் எம்பெருமானை அனுபவிக்க வேணும் அப்படிங்கிறது இப்பதான் புரிஞ்சிருக்கு. அனுபவிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு பிராப்தம் அப்படிங்கிறது இப்பதான் புரிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஆத்மாவுக்கு கட்டாயம் வந்து உபாயத்தை பண்ணி உன்னை வந்து அடைய முடியுமா, எப்படி அடைய முடியும், இந்த ஆத்மா அதை செய்யுமா அப்படிங்கிற என் பொல்லா கருமாணிக்கமே அப்படின்னு, அதாவது என்ன கேட்டா எம்பெருமான் பிராப்தியன், எம்பெருமான் பரமபோக்யன் அப்படிங்கிறதுக்காக இந்த வரி. என்னுடைய கோவலனே, நான் என்னுடைய கோபாலனே அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் கோபாலனாக பசுக்களை மேய்த்து அவதாரம் பண்ணும் பொழுது வெறும் கோபாலன் அப்படிங்கிறதோட மாத்திரம் இல்லாமல் நாம எல்லாரும் ஒரு உரிமையை கொண்டாடும்படியாக என்னுடைய கோபாலன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லும்படியாக அவதாரம் பண்ணான். அதனாலே நமக்கு புரிஞ்சுது கிருஷ்ண அவதாரம் ஒண்ணு இல்லாட்டா எம்பெருமான் பரம போக்யங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்காரு, ராமாவதாரம்னு ஒண்ணு இல்லாட்டா தர்மம்னு நமக்கு புரிஞ்சிருக்காரு. ஏன்னா தர்மத்தை எல்லாம் தர்மஸ்வரூபமாக ராமோ விக்கிரகான் தர்மஹான் தர்மஸ்வரூபமாக இருந்து குடும்ப தர்மம் ராஜ தர்மம் இன்னும் என்னென்ன தர்மம் எல்லாத்தையும் காமிச்சு சரணாகதி தர்மம் உட்பட மொத்தத்தையும் காண்பித்தவன் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன். அதோட நிற்காமல் அந்த உபாயமா இருக்கக்கூடிய நான் பகவான் தானே உபாயம், மாமேக்கம் சரணம் வருதேன்ற குறியும் பெருமாள் ராமனும் சொல்ற நான் தான் உபாயம். ஆனா கண்ணன் என்ன கேட்டா அப்படி உபாயமா இருக்கக்கூடிய நான் உங்களுடைய கண்ணன், நான் ஏதோ வேற ஆள் இல்ல உங்களுடைய கண்ணன் அப்படின்னு ஆயர் குலத்திலே வந்து அவதாரம் பண்ணி அவர்களோடு நெருக்கமாக இருந்து பசுக்களோடு நெருக்கமாக இருந்து பசுக்களை எல்லாம் மேய்த்து ஒவ்வொரு சேஷ்டையிலும் நமக்கு வந்து போக்யதா புத்தியை வரவழைத்து நம் கண்ணன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கினவன் இந்த கிருஷ்ண அவதாரத்துல எம்பெருமான். அதனால அவனை உரிமையோடு கூட என்னுடைய கோவலன் அப்படின்னு ஆச்சரியமாக அருளி செய்கிறார். என்னுடைய கோபாலனே பசுக்களை மேய்த்துவா என்று நியமிக்கலாம்படியான ஆசிரித பவ்யதையை எனக்கு பிரகாசிப்பித்தவனே என்றபடி அப்படிங்கிற பசுக்களை மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொன்னா இல்லையோ கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணன் கூட்ட கிருஷ்ணா இந்த பசு எல்லாம் மேய்ச்சிட்டு வா அப்படின்னு வாழாம். பசு மேய்க்கிறவன் தானே, மாடு மேய்க்கிறவன்ட்டு பார்த்தோம்னா எல்லா ராத்திரியும் மாட்டை ஓட்டே இந்த மாட்டை ஒழுங்கா ஓட்டினு சாயங்காலம் ஒழுங்கா கொண்டு வா அப்படின்னா சொல்லுவா இல்லையோ. அந்த மாதிரி நீ பசுக்களை மேய்த்துக்கொண்டுவான்னு எல்லாரும் சொல்லும்படி உடனே அவனும் சரி சரி அப்படின்னு எல்லாருக்கும் தலையாட்டின்னு இருக்கானா ஆசிரித்த பவ்யத்துவம். ஆசிரியர்களிடம் ரொம்ப பவ்யமாக அவர்கள் சொன்னதையெல்லாம் செய்பவனாக இங்க இருந்துருக்கான். ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன வரும் கேட்டா கிருஷ்ணாவதாரத்தே அந்த சின்ன குழந்தையாக கண்ணன் இருக்கும்போது பல வேடிக்கை எல்லாம் லீலை எல்லாம் பண்ணுவான் இல்லையா, அதுல திடீர்னு ஒரு ஆத்துக்கு போவானா அங்க போய் நான் உங்களுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் நான் செஞ்சு தரேன் நீங்க யாரும் கவலையப்படாதவங்க எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப மாமா சாப்பிட போறேன் மாமா சாப்பிட போறாரு இல்லையோ நான் கிடுகிடுன்னு அவருக்கு வந்து நான் மனை எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து மனை எடுத்து போடுவான். அடுத்து நான் இலை எடுத்து போடுறேன் அப்படின்னு இலை எடுத்து போடுவான். இன்னொரு அர்த்தம் மாமா இப்ப பாராயணம் பண்றாரு அப்படின்னா நான் தான் சிக்கு பலம் எடுத்து வைப்பேன் அப்படின்னு அந்த சிக்கு பலம் எடுத்து வச்சு புஸ்தகங்கள்லாம் எடுத்து வச்சு விளக்கெல்லாம் எடுத்து இப்ப நீங்க பாராயணம் பண்ணுவோம் அப்படின்னா சின்ன குழந்தை பண்ணும்போது எல்லாருக்கும் பிடிக்கும் அது. அதனால அந்தந்த ஆத்துல போய் என்னென்ன காரியம் பண்ணணுமோ அவளுக்கு வேண்டிய உபகாரங்கள் எல்லாத்தையும் பண்ணுவான். நான் இதை எடுத்து வைக்கிறேன் இதெல்லாம் கூட பரவாயில்ல, படிக்கணும் அப்படின்னா புஸ்தகம் எடுத்து வைப்பான், சாப்பிடணும் அப்படின்னா அவளுக்கு வேண்டிய மன எண்ணெயில எல்லாத்தையும் எடுத்து வச்சு தீர்த்த பாத்திரம்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணுவான். இதோட இருந்தா பரவாயில்ல நான் மாமா இப்ப வெளியில போறாரு அப்படின்னா கிடுகிடுன்னு அவருடைய பாதுக்கு எடுத்து கையில் வச்சு வந்தானா மாமா இந்த செருப்பு போட்டுன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வாசல் எடுத்து வைக்கிறானா. இந்த விஷயத்தையும் சுக்காச்சாரியர் எழுதியிருக்கார். அந்த மாதிரி அந்த அளவு தன்னை தாழ விட்டு கொண்டு ஆசிரியர்களிடம் பவ்யமாக இருந்தவன் கண்ணன். அதனாலே என்னுடைய கோவணன் நாம எல்லாருமே உரிமையை கொண்டாடும்படியாக எங்க கிருஷ்ணன் உரிமையை கொண்டாடும்படியாக இருக்கக்கூடியவன் கிருஷ்ணன். என்னுடைய கோவலனே என் பொல்லா கருமாணிக்கமே அப்படிங்கிற இது பரமபோக்யம். வெறும் என்னுடைய கோபாலன் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் எனக்கு பரமபோக்யமாக எங்க ஆத்துல இருக்கக்கூடிய கருமாணிக்கம் போல இருக்கான். ஒரு நல்ல மாணிக்க ரத்தனம் ஒண்ணு ஆத்துல இருந்தா நமக்கு எத்தனை போக்கியமாக இருக்கும். அதுவும் பொல்லா கருமாணிக்கம் அப்படிங்க பொல்லானா பொழிந்து அதாவது துளையிடப்படாத யாரும் அனுபவிக்காத அப்படின்னு அர்த்தம். யாருக்கும் சொந்தம் இல்லாத எந்த விதமான கீறலும் எதுவுமே இல்லாம இருக்கக்கூடிய அப்படியே புத்தம் புதுசாக இருக்கக்கூடிய ஒரு கருமாணிக்கம் பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய கருமாணிக்கம் எத்தனை போக்கியமாக இருக்குமோ அத்தனை போக்கியமாக இருக்கக்கூடியவன் கண்ணன் அப்படிங்கிற அர்த்தத்துல அவனுடைய போக்கியதையை காண்பிப்பதற்காக என் பொல்லா கருமாணிக்கமே அப்படின்னு என்னுடைய கோவலனே என் பொல்லா கருமாணிக்கமே கரு மாணிக்கமேனா நீல ரத்னமே அப்படின்னு அர்த்தம் சொல்ற. உன்னுடைய உண்டிமலர் உலகமவை மூன்றும் பறந்து உன்னுடைய சோதி வெள்ளத்து அகம்பால் உன்னை கண்டு கொண்டிட்டு என்னுடைய மனசு என்னுடைய ஆத்மா இருக்கு அது என்ன பண்ணிட்டுங்கிட்டா முதல்ல உன்னுடைய நாபி கமலத்திலே வந்த உலகம் மூன்றவை மூன்றும் பறந்து உன்னுடைய நாபி கமலத்துல தோன்றின உலகங்கள் இருக்கோ இல்லையோ அது மொத்தமும் வியாபிச்சிருக்கு. உலோகத்துல எதை பார்த்தாலும் இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அந்த பெருமாளுடைய நாபி கமலத்துல இருந்த பிரம்மா சிருஷ்டித்த பதார்த்தங்கள்ல ஏதாவது ஒண்ணு நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாது. எதுவானாலும் அது வேணும் அது வேணும் அப்படின்னு நமக்கு எது கிடைக்கிறதோ, என்ன சாப்பிட்ற வஸ்துவானா சாப்பிட்ற வஸ்து வேணும், பாக்குற வஸ்துவானா பாக்குற வஸ்துவாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திலையும் ஆசைப்பட்டு விஷய பிரவணமாகவே இப்படியே இருந்தவர் யாரு? என்னுடைய ஆத்மா. ஆத்மாவை சொல்ற, என் ஆத்மாவை குச்சா நீ தபஸ் பண்ண சொல்ற, நீ எல்லாம் தபஸ் பண்ணு தபஸ் பண்ணு அப்படின்னு அவன் சொல்ற. நல்லா தபஸ் பண்ணும், தாராளமா தபஸ் பண்ணும் இந்த ஆத்மா. ஏன்னா இது முதல்ல எப்படி இருந்தது தெரியுமில்லையோ, எத்தனை விஷயங்களிலே ஈடுபட்டு ஈடுபட்டு இருந்தது. உலகத்துல இது ஈடுபடாத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லும்படியாக, உன்னுடைய உந்தி மலர் உன்னுடைய நாபி பத்மத்திலேந்து வந்த உலகம் மூன்றவை உலகமவை மூன்றும் பறந்து அப்படின்னு. மூன்றுன்னா இங்க சத்வ ரஜஸ் தமசுன்னு அர்த்தம் பட்டிருக்க, சத்வம் ரஜஸ் தமசு இருக்கக்கூடிய சகல விஷயங்களிலும் நன்கு வியாபித்து ஈடுபட்டு இருந்த இந்த ஆத்மா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா, உன்னுடைய சோதி வெள்ளத்து அகம்பால் உன்னை கண்டுகொண்டிட்டு. சீவைகுண்ட உலகம் உன்னுடைய சோதி வெள்ளம் அப்படின்னு இருக்கொல்லியோ, அப்போ திவ்ய தேஜோமயம், அந்த திவ்ய தேஜோ தேஜஸ் பிரவாகம், அந்த தேஜஸ் பிரவாகம் இருக்கக்கூடிய அகம் அப்படிங்கிறது சீவை குண்டம். அந்த அகம்பால் அந்த சீவை குண்டத்திலே இருக்கக்கூடிய உன்னை கண்டுகொண்டிட்டு, உன்னை நன்றாக இப்பதான் புரிஞ்சுண்டுது. அதாவது எம்பெருமான் எத்தனை உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் இப்ப மெதுவாக புரிஞ்சுட்டு இருக்கு. இப்போ வெளி விஷயத்துல ஈடுபடுற ஒரு ஆத்மாவானது மிக உயர்ந்த சீவை குண்டத்தில் இருக்கக்கூடிய உன்னை அடைவதற்காக ஒரு தபஸ் செய்யணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும், அது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். அதனால என்னிடம் ஒரு உபாயம் கிடையாது, நீரே உன்னுடைய கருணையினாலே எம்மை கூட்டிக் கொள்ள வேணும் அப்படிங்கிறது பாசுரத்துக்கு பரம தாத்பரியம். உன்னுடைய சோதி வெள்ள தகம்பால் உன்னை கண்டுகொண்டிட்டு என்னுடைய ஆருயிரார் எங்கனே கொள் வந்து எய்துவரே, என்னுடைய ஆருயிரார் என்னோட ஆத்மா இருக்காரு அவர் எப்படி உன்னை வந்து எய்துவர், எப்படி உன்னை வந்து அடைவர், இப்படிப்பட்ட உன்னை அறிந்துவிட்டு உன்னை எப்படி அடைவர் என்பதாக அர்த்தம். உன்னை அடைவதற்கு தபஸ் பண்ற மாதிரியாக ஒரு மகரிஷியா இருக்காரா அவர், இல்ல பிரம்மா ருத்ரன் மாதிரி உயர்ந்த தேவர்களாக அந்த தபஸ் பண்ற ரீதியில இருக்காரா, அதெல்லாம் இல்லையே. ஏதோ லோகத்துல கிடைக்கிற வஸ்துவை சாப்பிட்டு இங்கெங்க போக்கிய வஸ்துவை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது சீவை குண்டத்துல நீ இருக்க அப்படிங்கறது தெரிஞ்சிருந்த உடனே உடனே தபஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். எல்லாத்தையும் விட்டுட்டு போக்கிய வஸ்துக்களை எல்லாம் விட்டுட்டு பெருமாள் குறிச்சுதான் இனிமே நம்ம தபஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருவான். இந்த ஆத்மாவுக்கு அதெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆன பின்பு உம்முடைய கருணையினாலே எனக்கு அனுகிரகம் செய்ய வேணும் அப்படின்னு இந்த பாசுரத்துல தன்னை உபாலம்பித்து சொல்லுகிறார் அப்படின்னு பிள்ளான் அழகா சாதிக்கிறார். அதாவது என்னுடைய ஆருயிரார் அப்படின்னு கொள்ளியோ, அப்போ என்னுடைய ஆருயிர்னா ஆத்மா, இந்த ஆத்மாவை பத்தி ஒரு கௌரவத்தோட ஆருயிரார் அப்படிங்கிற ஆர் அப்படிங்கிறது மரியாதைக்கான ஒரு வார்த்தை, ஆர்னு சேர்த்து சொல்லுவாமா மனார் அப்படிலாம் சொல்ற இல்லையோ, அந்த மாதிரியாக மரியாதைக்கான வார்த்தை ஆர் அப்படிங்கிறது. இந்த ஆத்மா இருக்காரே ரொம்ப பெரியவர் இவர், இவர் வந்து நன்னா கட்டாயம் பண்ணுவார், அதாவது உபாலம்ப வார்த்தை பரிகாச வார்த்தை. ஆத்மா ஆத்மா தானே தபஸ் பண்ண, இந்த ஆத்மா ஏதாவது தபஸ் பண்ண சொல்லேன் அப்படின்னு பெருமாள் சொன்னா, ஆத்மா தானே நன்னா பண்ணுவார், இவர் தபஸ் நிறைய பண்ணுவார், இத்தனால இந்த பிராகிருத விஷயங்கள்லாம் ஈடுபட்டு இருந்தார், இப்பதான் உன்னை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்க, உடனே தபஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார், அவருக்கு வேற என்ன வேலை அப்படின்னு அவரால் முடியாதான் என்ன பண்ணுவார் அவர் அப்படின்னு ஒரு பரிகாச வார்த்தையாக சொன்னது இது. இப்ப பிள்ளானுடைய சீசுக்தி, முதல்ல வந்து பெருமாள் சொல்ற வார்த்தையை பிள்ளான் வந்து அனுவாதம் பண்ற, அதுக்கப்புறம் ஆழ்வாருடைய வார்த்தை. பெருமாள் சொல்ற வார்த்தைங்கிறது பாசுரத்துல இல்ல, பிள்ளானே சொல்ற. பிரம்மா ஈசானாதிகளுடைய சத்தா விபூதிகள் மத் பிரசாதாதீனமே ஆகிலும் துவதபேட்சித மத் தரிசன பிராப்திபாயத்தை நீயே அனுஷ்டிக்க வேணும் என்று ஒரு நிர்பந்தம் உண்டாகில் அப்படின்னு பெருமாள் சொல்றதா வச்சென்று, தொன்னாபி கமல் லோக அந்தர்வர்த்தி சர்வ விஷயங்களிலும் பிரவணமான என்னுடைய ஆத்மா உன் நாபி கமனத்திலே வந்த சகல விஷயத்திலும் ஈடுபடக்கூடியது. அமெரிக்கால ஏதோ ஒன்னு இருக்குன்னா ஆணு வாய்ப்படுன்னு பாக்கன்றுவோம் ஆமெல்லாம், ஆஸ்திரேலியால ஏதோ ஒன்று நடக்கிறதுன்னா ஆணு வாயப்படுத்துன்னு பார்த்துருவோம், ஏன்னா எல்லாத்திலயும் நமக்கு ஈடுபாடு இருக்கிறபடினாலே. அப்படிப்பட்ட இந்த ஆத்மா பிரதிபந்த நிரசனத்தை பண்ணி நிரதிசய தேஜோமயமான திருநாட்டிலே உன்னை கண்டு பிராபிக்கும்படி எங்கனே இம்மகாத்மாவுக்கு முடியாதது உண்டோ என்று தம்மை உபாலம்பித்து கொண்டு சொல்லுகிறார். வாஸ்தவம் தான், இந்த மகாத்மாவுக்கு முடியாது என்ன, இவர் ரொம்ப பெரியவர் இவர் அப்படின்னு, அதாவது ரொம்ப சின்னவரை பார்த்து ரொம்ப பெரியவர் அப்படின்னு பரிகாசமா சொல்லுவோம் இல்லையோ, அந்த மாதிரியாக ஒரு உபாலம்ப வச்சனமாக இதை சொல்லுகிறார். என்னுடைய ஆருயிரார் எங்கனே கொள் வந்து எய்துவரே, அவர் எப்படி உண்மை வந்து அடைவார். சாக்ஷா சுவாமி அழகா சொல்றார் பாருங்க, என்னுடைய ஆறு இரார், என்னுடைய பூர்ணரான ஆத்மாவானவர் அந்த சர்வ விஷயங்களுக்கும் தம்மையே போக்தாவாக அபிமானித்து பூர்ணம் மன்யரா இருக்கிற மதாத்மாவானவர் எல்லாத்தையும் நானே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பெருமையா பல இடத்துல சொல்லிட்டு இருப்ப. நான் இங்க போய் இப்படி அனுபவித்தேன், அங்க போய் அப்படி அனுபவித்தேன், அந்த இடத்துக்கு போனேன், அவரை பார்த்தேன், இந்த இடத்துக்கு போனேன், இவரை பார்த்தேன், தனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சின்றதாக காமிச்சிக்க கூடியவர், பிராகிருத விஷயத்திலே அத்தனை ஈடுபாட்டோடு கூட அதை பெருமையாக பறைசாற்றி கொண்டு இருக்கக்கூடியவர், இவர் மகாத்மா என்றோ இவர் சாதிக்க மாட்டாது உண்டோ என்று நம்முடைய ஆத்மாவை உபாலம்பிக்கிறபடி அவன் இவர் ரொம்ப மகாத்மா, இவரான முடிய இவர் தபஸ்தான பொண்ணுவார், தாராளமா பொண்ணுவார் அப்படின்னு பரிகாசமாக சொல்ற மாதிரி இந்த அர்த்தம். அதிக்ஷுத்ரனான இந்த ஆத்மா ஒரு காலம் அடைய மாட்டான்னு சாத்திரியம் முடிக்கிற. இவன் போய் எங்க சீவி குண்டத்துக்கு போறது, அதெல்லாம் ஒன்று நடக்கிற காரியம் இல்லை. அதனாலே உம்முடைய கிருப்பையாலே நீர் வந்து அனுகிரகம் செய்தொருள வேணும் என்பது பரம தாற்பயம். வந்தே இதுமாறறியேன் மல்குலீல சுடர் தழைப்பா செஞ்சுடர் சோதிகள் பூத்து ஒரு மாணிக்கம் சேர்வது போல் அந்தரமேல் செம்பட்டோடு அடி உந்தி கை மார்வு கண்வாய் செஞ்சுடர் சோதிவிட உரை என் திருமாறுவனையே. அடுத்து ஆறாவது பாசுரம். எம்பெருமான் சயன திருக்கோலத்திலே இருக்கிற சேவை இருக்கு, அந்த சேவையை பற்றி சொல்லக்கூடிய பாசுரம். நான் வந்து எம்பெருமானுடைய அந்த சேவையை சேவிக்கணும்னு ஆசைப்படுறவன், ஆனால் அந்த எம்பெருமானுடைய சேவையை நிரந்தரமாக பெறுவதற்கான உபாயம் எதுவுமே இல்லாதவன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாசுரத்தை சொல்றார். அதாவது எனக்கு எந்த உபாயமே தெரியாது, நான் எந்த உபாயம் செய்ய போகிறேன், ஆகையால் அதற்கான உபாயத்தை நீயே செய்தொருள வேணும் கருணையினாலே அப்படின்னு பரம தாற்பயம். எம்பெருமானுடைய திருமேனியானது ஒரு நீலமயமான திருமேனி, ஒரு நீல ரத்னம் ஒண்ணு, அதிலிருந்து வந்த நீலமான ஒரு பிரகாசம், அந்த பிரகாசமே நன்னா தழைத்து வளர்ந்திருக்க அதுல நடுவுல சிவப்பு ஒளி அப்படிங்கிறது அங்கங்க பதிந்திருந்தால் எப்படி இருக்கும், அதாவது ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, புஷ்பம்லாம் எப்ப நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு பச்சை பச்சைன்னு ஒரு மரம், அந்த மரத்து நடுவுல வேற கலர்ல புஷ்பம் இருக்கு, வெள்ளையா புஷ்பம் இருக்கு, சிவப்பா புஷ்பம் இருக்கு, மஞ்சளா புஷ்பம் இருக்கு அப்படின்னா நல்லா படர்ந்து பச்சை பசேன்னு படர்ந்திருக்க ஒரு பெரிய மரத்துல நடுநடுற சிவப்பாகவும் வெள்ளையாகவும் மஞ்சளாகவும் இப்படிலாம் புஷ்பங்கள் இருந்தா பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருக்கோ அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருமேனி நீல கருமேனியாக பிரகாசிக்கக்கூடிய கருமாணிக்க மேனி அப்படி இருக்கும்போது அது நடுவிலே சிவப்பாக எம்பெருமானுடைய பீதாம்பரமும் எம்பெருமானுடைய திருவடிகளும் எம்பெருமானுடைய கண்களும் எம்பெருமானுடைய கைகளும் இதெல்லாம் மொத்தமே ஒரு தாமரைப்பூ போத்த மாதிரியாக நடுவிலே இருக்கச்ச, அப்போ மரத்த நடுவிலே பூ பூத்தா மாதிரியாக இங்க நீல ஜோதிஷ் நடுவிலே பூ பூத்தா மாதிரி இருக்கக்கூடிய இந்த திரு அவயவங்கள் சேவை சாதிக்கின்றன. அப்படியாக எம்பெருமான் சயனத்துல இருக்கான், அப்படி பிரகாசித்து இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை அடைவதற்காக கண்வளன் தருளுகிற அந்த எம்பெருமானை பெரிய பெருமானை அடைவதற்காக நான் வந்து எய்துமாறு அறியேன், அவனை அடைவதற்கான ஆறு உபாயம் எனக்கு தெரியவில்லையே, நான் என்ன செய்வேன், ஆகையால் நீரே என்னுடைய அபிமதத்தை செய்தொருள வேணும் என்பது தாற்பயம். வந்து எய்துமாறு அறியேன் அப்படின்னு இருக்கட்டும், மல்கு நீல சுடர் தழைப்ப செஞ்சுடர் சோதிகள் பூத்து ஒரு மாணிக்கம் சேர்வது போல், ஒரு மாணிக்க ரத்னம் இருக்கு, அது மல்கு நீல சுடர், மல்கினா பரவி இருக்கக்கூடிய நீல சுடர், நீல வண்ணமான பிரகாசம், அந்த பிரகாசம் எல்லா இரவும் தழைச்சு இருக்கான், ஒரு மரம் தழைச்சு பெருசா இருக்க மாதிரியாக எம்பெருமானுடைய திருமேனிங்கிறது ஒரு கருமாணிக்க மலை அப்படின்னு தான் ஆழ்வார் சொல்றாரு, அந்த மாதிரி கருமாணிக்க மலையாக இருக்க அதிலிருந்து பிரகாசம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு, அப்படி இருக்கக்கூடியது ஜோதிர்மயமான ஒரு திருமேனி. அதுல செஞ்சுடர் சோதிகள் பூத்து அந்த அந்த ஒரு நீல ரத்ன திருமேனியில சிவப்பான சுடர் சோதிகள் எல்லாம் பூத்து இருக்கான், ஒரு மரத்திலே பூ பூத்து இருக்கா மாதிரி நடுவு நடுவில் அங்கங்க அங்கங்க சிவப்பாக பூத்துருக்கான், எது அப்படின்னு கேட்டா அந்தரமேல் செம்பட்டோடு அடி உந்தி கை மார்பு கண்வாய், அந்தரமேல் அந்தரம்னா எம்பெருமாண்டிய திரு இடை இடுப்பு, அது மேலே செம்பட்டு அப்படின்னு பீதாம்பரம் ஒண்ணு இருக்கு, அதே செம்பட்டு சிவந்த பட்டு, பீதாம்பரம் கூட இல்ல சிவந்த பட்டுனா அரை சிவந்த ஆடை அப்படின்னு திருப்பாணர் சொல்ற மாதிரியாக சிவந்த ஆடை ஒன்று இருக்கு. அப்புறம் அடி திருவடிகள், உந்தி நான் நாபி கமலத்துல தாமரப்பூ இருக்கிறவிடனா அதுவும் சிவப்பா இருக்கு, கை அதுவும் தாமரப்பூ மாதிரி இருக்கு, மார்பு அப்படின்னா எம்பிரமாண்டிய திருமார்பிலே பிராட்டி இருக்கிற அப்படின்னாலே அதுவும் சிவப்பாக இருக்கு, கண் தாமரைப்பூ போல இருக்கு, வாய் தாமரைப்பூ போல இருக்கு, இத்தனை பூ பூத்திருக்கு. அதாவது எம்பிரமாருடைய சுடற்சோதி வெள்ளத்துல அதன் நடுவுல மரத்த நடுவுல பூ பூத்திருக்க மாதிரி இந்த கருப்பான சுடற்சோதி வெள்ளத்திலே சிவப்பு நிறத்திலே இந்த பூக்கள் எல்லாம் பூத்தா மாதிரியாக எம்பிரமாருடைய திருமேனி இருக்கான். செஞ்சுடற்சோதி விட உரை இப்படி எல்லாம் இத்தனையோடும் இருக்கச்ச இந்த செம்பட்டுவோடு அடி உந்தி கை மார்பு கண் வாய் எல்லாம் செஞ்சுடர் சோதி விட நல்லா பிரகாசிக்கக்கூடிய ஜோதியை அவையெல்லாம் விட விடனா பரவி பரவும்படி செய்யன்னு அர்த்தம். ஒன்னு ஒண்ணுல இருந்து பிரகாசம் விடறதாம், பிரகாசம் வந்துட்டு இருக்கு மேல. இது ஒன்னு ஒண்ணுல இருந்து எம்பெருமாண்டிய திருமேனியில ஒவ்வொரு அவயவத்திலிருந்தும் அந்த பிரகாசங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். அப்படி எல்லாத்தாலையும் பிரகாசிக்க உரை குறைந்து கொண்டிருக்கிறான் யாருன்னா எம்பெருமான். என் திருமார்பனையே, திருமார்பன்னா பிராட்டி நித்திவாசம் பண்ணக்கூடிய திருமார்பை உடைய எம்பெருமான், அவன் என் திருமார்பன். அந்த என் திருமார்பனை வந்து எய்துமாறு அறியேன், அவனை போய் நான் இன்று அடைய போகிறேனோ அதற்கான ஆறு அறியேன், அதற்கான உபாயம் எனக்கு தெரியவில்லையே, ஒரு உபாயமும் நான் பார்க்கவில்லையே. சரி உபாயம் இல்லாட்டா விட்டுடு வேண்டாமே அப்படின்னா விட முடியாதபடி அவனுடைய சௌந்தரியம் என் மனசிலே வந்து நிற்கிறது, அதனால அவனை நேர சேவிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு, அதனால அவனை விடவும் வழி இல்லை எனக்கு, அதே சமயம் அவனை அடைவதற்கான உபாயமும் தெரியவில்லை அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு தாற்பாய். வந்து எய்தும் ஆறு அறியேன் அப்படின்னு அசமமாய் நீளமாயிருந்த ஜோதிஷை தலைத்து சிவந்த ஒளியை பூத்து ஒரு மாணிக்கம் கிடந்தா போலே அப்படின்னு உதாரணம். ஒரு மாணிக்கமானது நீளமான ஜோதிஷ், அந்த ஜோதிஷ் எல்லா இடத்துலயும் தழைத்து இருக்கு, அதுக்கு நடுவுல சிவந்த ஒளி பூத்து இருக்கு அப்படின்னு ஒரு மாணிக்கம் இருந்தா எப்படியோ அதே மாதிரியாக திவ்ய ரூபகத நீல ஜோதிஷாலும் எம்பெருமாண்டிய திருமேனி நீல ஜோதிஷா இருக்கு. பீதாம்பர சரண நிமக்ன நாபி கமல கரதல கௌஸ்துப லக்ஷ்மி விராஜித வக்ஷஸ்தல விலோச்சன வதன அருண கிரணங்களாலும் தீப்யமானனுமாய். இந்த பாசுரத்தை சொன்னதெல்லாம் சொல்ற பீதாம்பர அப்படின்னு அந்த மேல் செம்பட்டுன்னு சொல்றதுக்கு அப்படின்னால நிமக்ன நாபி, நிமக்ன நாபீகமல்ல, அடுத்து கரதல, அதுக்கப்புறம் கௌஸ்துப லக்ஷ்மி விராஜி வக்ஷஸ்தல, வக்ஷஸ்தலத்துல கௌஸ்துபம் லக்ஷ்மி ரெண்டு பேரும் இருக்கு அப்படின்னால அதுல இருந்தா ஒரு சிவப்பு பிரகாசம் வருதான். இந்த அவயவங்கள்ல இருந்தாலும் சிவப்பு பிரகாசம் அப்படியே சிவப்பு பிரகாசத்தை உமிழ்ந்துட்டு இருக்கு. எம்பெருமாண்டிய திருமார்புல இருந்து எப்படி சிவப்பு பிரகாசம் வருதுன்னா லக்ஷ்மி பிராட்டி செய்யாள் அப்படின்னு சொல்லியோ, செய்யாள் உரை தரும் மார்பன், அந்த செய்யாள் இருக்கிறபடினாலையும் கோஷ்டம் இருக்கிறபடினாலையும் அதுல இருந்தும் சிவப்பு பிரகாசம் வருது. அதுக்கப்புறம் விலோச்சன வதன அருண கிரணங்களாலும், விலோச்சனம் ஒண்ணு வதனம்னா திருவாய், இதுல இருந்திய சிவப்பு கிரணங்களாலும் தீப்யமானனுமாய் சிவப்பதியாய் கோயிலிலே கண் வளர்ந்தருளுகிற உன்னை காணாதொழியில் என் திருமார்பனையின் பாசத்தில் சொல்லியோ, அதனால சிவப்பதியார் அப்படிங்கிற வந்து உரை அப்படின்னு ஒரு கொல்லியோ அதை வச்சுன்னு பெரிய பெருமாளை சொல்வதாக இங்கே சொல்றார். சிவப்பதியாய் கோயிலிலே கண்வளர்ந்தருளுகிற உன்னை காணாதொழியில் தரிக்க மாட்டுகிறேன், இப்படிப்பட்ட ஒரு பாசனம் முழுக்க எம்பெருமானுடைய இந்த திருமேனியினுடைய போக்கியத்தத்தை சொல்லப்படினாலே எம்பெருமானை காணாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தம் தெரியுது. அப்புறம் காணுவதற்கான உபாயமும் எனக்கு தெரியாது, வந்து எய்துமாறு அறியேன், காண்கைக்கு ஓர் உபாயமும் காண்கின்றேன் என்கிறார். அதனால என்ன ஆச்சு கேட்டா, நீயே என் அபிமதத்தை செய்துருள வேணும்னு சாக்ஷா சுவாமி இதனுடைய அர்த்தத்தை சாதிக்கிறார். அதனால எனக்கு ஒரு உபாயமும் தெரியாது, நீயே உபாயத்தை பண்ணிக்கோன்னு சொன்னாரோ இல்லை பெருமாள், எனக்கு ஒரு உபாயமும் தெரியாது, அதனால நீரே எனக்கு எனக்காக அனுகிரகம் செய்துருள வேணும், உண்மை விட்டு பிரிந்து என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தை இங்கே வந்து எம்பெருமானுடைய பரம போக்கியத்துவத்தை சொல்லும்படியாக அதை சொல்லுகிறார். அடுத்த பாசுரம், என் திருமார்வன் தன்னை என் மலைமகள் கூறன் தன்னை என்று மன்னா மகளை அகம்பால் கொண்டனான் முகனை நின்ற சதீபதியை நிலங்கீண்டையில் மூன்றெரித்த வென்று புலம் தரம் துறந்த விசும்பாளியை காணேனோ அப்படின்னு அடுத்தது. இந்த பாசுரத்துல மறுபடியும் சொன்னேன், பிரம்மா முதலானவர்கள் எல்லாம் மறுபடி திருப்பிடி வரா இந்த பாசுரத்துல. என் திருமார்பன் தன்னை, என் திருமார்பன் அப்படின்னா லட்சுமியோட சிவபதியாக பிராட்டி தன்னுடைய திருமார்பிலே கொண்ட எம்பெருமான் அவன் என் திருமார்பன் அப்படின்ற. என் மலைமகன் கூரன் தன்னை, மலைமகள் கூரன் அப்படின்னு சிவபெருமானுக்கு பெயர். மலைமகள் அப்படின்னா பார்வதி, பர்வத புத்திரி அப்படிங்கிற அர்த்தத்துல மலைமகள் அப்படின்னு வந்திருக்கு. பார்வதி தேவி, அவளை கூரன் அப்படின்னா அவளை தன்னுடைய உடம்புல ஒரு பாகத்தை கொடுத்து அர்த்தநாதீஸ்வரன் சொல்லும்படியாக இருக்கக்கூடிய சிவன், அந்த சிவனை அப்படின்னா சிவனுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பகவானேன்னு அர்த்தம். அதனால்தான் என் அப்படின்னு போடுற. என் மலைமகள் கூரன் தன்னை, என்னுடைய சிவபெருமான் அப்படின்னு சொன்னா அவளுக்கு சிவபெருமானுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்ப என்னுடைய சிவபெருமான் அப்படின்னா சிவபெருமானுக்கு அந்தரியாமையா இருக்கக்கூடிய என்னுடைய பகவான் அப்படின்னு அர்த்தம். என்றுமென் நாமகளை அகம்பால் கொண்ட நான் முகனை, நாமகள் இருக்காளே சரஸ்வதி தேவி, நாக்கிலே இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி, அவளை தன்னுடைய அகம்பால் கொண்ட தன்னுடைய திருமேனியிலேயே பிரம்மாவானவர் அந்த சரஸ்வதியை தன் நாக்குல வச்சுருக்கார், நாக்குக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நான்முகனை, அங்கேயும் என் அப்படின்னு போட்டார். என் நான்முகனைனா அந்த நான்முகனுக்கு அந்தரியாமையா இருக்கக்கூடிய என் பெருமானை அப்படின்னு அர்த்தம். நின்ற சசிபதியே, சசிபதி அப்படின்னு சிவன் இந்திரனுக்கு பெயர், இந்திரனுடைய பத்னி இந்திராணி அவளுக்கு சசி அப்படின்னு பெயர். அதனால வேதத்துல இந்திர சசிபதி அப்படின்னா வரும். இதெல்லாம் எல்லாமே வேதத்துல இருக்கிறதா, சிவனுக்கு உமாபதிங்கிற பெயர் கூட வேதத்துல இருக்கிறதா, இதான் எல்லாமே வேதத்துல இருக்கிற விஷயம்தான். இந்திரனை பத்தி சொல்லிச்ச பெருமாளை எப்படி சிவபதினு சொல்றோமோ அந்த மாதிரி இந்திரனை பத்தி சொல்லிச்ச சசிபதி அப்படின்னு எங்க அப்பா வேடிக்கையா சொல்றார். உமாபதி வாணிபதி சசிபதி அப்படின்னு, உமாபதி சிவன், வாணிபதி இவர் பிரம்மா, சசிபதி இந்திரன், இதெல்லாம் எல்லாமே வேதத்துல இருக்கிற விஷயம். அப்புறம் நின்ற சசிபதியை, சசிபதியான இந்திரன், அந்த இந்திரனை அப்படின்னா இந்திரனுக்கும் அந்தரியாமையா இருக்கக்கூடிய பெருமானை. நிலம் கீண்டு எயில் மூன்று எரித்த வென்று புலம் துறந்த விசும்பாளியை காணேனோ. இப்போ மூணு பேரை சொல்லிருக்காரு இல்லையா, பெருமாளையும் சொல்லியிருக்கார், பெருமாள் விட்டுடுவோம், பிரம்மா சிவன் இந்திரன் மூணு பேரையும் சொல்லியிருக்கார். இப்ப அவர்கள் செய்த காரியங்கள் என்னென்ன அப்படின்னு பாக்கணும். இதுல முதல்ல என் திருமார்வன் தன்னை அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கார், அது பெருமாள் பெருமாளை சொல்றது. இப்ப நாலு பேர் நிச்சயம், பெருமாள் ஒண்ணு, அதுக்கப்புறம் பிரம்மா ஒண்ணு, சிவன் ஒண்ணு, இந்திரன் ஒண்ணு, நாலு பேரையும் சொல்லியிருக்கார். என் திருமார்வன் தன்னை அப்படின்னா தன்னுடைய திரு பிராட்டியை தன்னுடைய திருமார்பிலே கொண்டவன், அப்புறம் பார்வதி தேவியை தன்னுடைய உடம்பிலே பாதியிலே கொண்டவன், அடுத்து சரஸ்வதி தேவியை தன்னுடைய நாக்கிலே கொண்டவன், அடுத்து சசிபதி என்று சொல்லும்படியாக வேதத்திலேயும் சொல்லும்படியாக பிரசித்தமாக இருக்கக்கூடிய இந்திரன், இவா நாலு பேர். இவா செய்த லீலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலங்கீண்டு எயில் மூன்று எரித்த வென்று புலம் துறந்த விசும்பாளி எய்கானேனோ. ஒண்ணுன்னா பார்க்கலாம், நிலம் கீண்டு அப்படிங்கறது பெருமாள் செய்தது. ஏன்னா பூமியெல்லாம், பூமியை வந்து பெருமாள் வந்து பூமியை எடுத்தான், வராக அவதாரத்திலே பூமியை எடுத்தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ. இப்போ நிலம் கீண்டு அப்படின்னு பூமியை எடுத்தவன் அப்படின்னு. அப்புறம் எயின் மூன்று எரித்த, எயின் மூன்று, எயின்னா பிராகாரம் அர்த்தம், மூன்று பிராகாரம்ங்கிறது திரிபுரத்தை சொல்றது, அந்த திரிபுரத்தை எரித்தவன் அப்படிங்கிறது சிவன். அப்புறம் வென்று புலம் துறந்த அப்படின்னு, இந்திரியங்களை எல்லாம் வென்று அவற்றையெல்லாம் ஜெயித்து அவற்றையெல்லாம் துறந்தவன் அப்படின்னு சொல்றது பிரம்மாவை பத்தி சொல்றது. ஏன்னா பிரம்மாவானவர் ஆதி காலத்துல இருந்தா கூட இந்திரியங்களை எல்லாம் ஜெயிச்சு பெருமாள் சொல்ற மாதிரி தபஸ் பண்ணி சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு இருக்கு. அவர் வந்து சிருஷ்டி பண்றதுக்கான சாமர்த்தியம் வர அளவு தபஸ் பண்ற, அந்த தபஸ் பண்ணும்படியாக இந்திரியங்களை எல்லாம் ஜெயிச்சிருக்கார். அதனாலதான் பிரம்மாவுக்கு இத்தனை பெருமை எல்லாம் இருக்கு. அதனால அப்படி இந்திரியங்களை ஜெயித்து தபஸ் பண்ணக்கூடியவர் பிரம்மா அப்படின்னு அர்த்தம். அப்புறம் விசும்பாளியை, விசும்பு ஆளி, விசும்பு அப்படின்னா தேவலோகம், அந்த தேவலோகத்தை ஆளினா ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம். அதான இந்திரன் அப்படின்னாலே ஆள்பவன் தான் அர்த்தம். இந்திரங்க பதத்துக்கே தேவேந்திரன் சொல்றோம் இல்லையோ, தேவர்களை எல்லாம் ஆள்பவன், ஐஸ்வர்யம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். அதனால அப்படிப்பட்ட விசும்பாளியை இப்ப நாலு பேர் சொன்னாரோ இல்லையோ, அந்த நாலு பேருக்கும் அவருடைய நாலு லீலைகளை பிரதானமா சொல்லியிருக்க, இது எல்லாமே எம்பெருமான் அப்படின்னு வச்சிருக்கார். அப்போ அப்படிப்பட்ட எம்பெருமானை காணேனோ, நான் காண மாட்டேனோ அப்படின்னு அர்த்தம். இப்போ என் திருமார்வன் தன்னை என் மலைமகள் கூரன் தன்னை என்றுமென் இந்த பாட்டுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கிறோம். இங்க எல்லாரையும் எடுத்தா கூட ஒருத்தர் அவரவருடைய பத்தினிகளோட கூட எடுத்திருக்கார் அப்படிங்கிற முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கிறோம். அதாவது பிரம்மாவை பிரம்மான்னு சொல்லாமல் சரஸ்வதி ஆத்துக்கார் அப்படின்னும், அது மாதிரி இவர் வந்து பார்வதி ஆத்துக்கார் அப்படின்னு சொல்றவாழ் லோகத்துல, அந்த மாதிரியாக பெருமாளை கூட சிவபதிங்கிற மாதிரி என் திருமார்பன் என்பதாக சொல்லியிருக்கார். இங்க இங்க வந்து என் திருமார்பன் தன்னை அப்படிங்கிறது முக்கியம். இப்போ அப்போ அப்படிப்பட்ட எம்பெருமானே நான் காண்வேனோ, அப்படி எம்பெருமானே நான் எப்படி பார்க்க போகிறேனோ, நான் பார்க்காமையே விட்டு விடுவேனோ அப்படின்னா, இனி உன்னை நான் இனி உன்னை காணப்பெறாதே போமத்தனை ஆகாதே அப்படின்னு என்ன பார்க்க முடியாமே போயிடுவோம் அப்படிங்கிற அர்த்தத்துல சாதிக்கிற. இங்க வந்து அந்தந்த தேவிகளுடைய அவரவருடைய பத்தினிகளுடைய பெயரை சொன்னபடினால, உன்னுடைய போக பிரவர்த்திகள் தொதீனமானா போலே பிரம்ம ருத்ராதியுடைய போக பிரவர்த்திகளும் தொதீனம் ஆன பின்பு என்னுடைய அபேட்சிதமும் தொற்பிரசாதைக லப்யம் அப்படின்னு ஒரு அழகான விஷயம் சொல்றாரு. அதாவது இங்க வந்து போகம் பிரவிற்த்தி அப்படின்னு ரெண்டு சொல்றாராம். இந்திரனை பத்தி சொல்லிச்ச வெறும் இந்திரன் சொல்லாமல் சச்சிபதி அப்படின்னு சொல்றபடினாலே கணவனும் மனைவனுமாக இருந்து தேவலோகத்திலே பல போகங்களை அனுபவித்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். பிரம்மா பத்தி சொல்லிச்ச வெறும் பிரம்மான்னு சொல்லாமல் வாணிபதி அப்படின்னு சொன்னபடினாலே கணவனும் மனைவியாக இருந்து அவர்கள் தம் வியாபாரத்தை செய்தவர்கள் அர்த்தம். அந்த மாதிரிதான் சிவனும் கூட பார்வதி தேவியுமாக சிவனுமாக ரெண்டு பேருமாக இருந்து அவர்கள் இந்த செயல்களை செய்தார்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டானா, பிரம்மா சிவன் இந்திரன் மூணு பேருக்குமே விசேஷமான பிரவிற்த்தி இருக்கு. ஒருத்தர் திரிபுரத்தை எழுத்தான் இருக்கு, ஒருத்தர் இந்திரியங்களை அடக்கி சிருஷ்டி பண்ணார் அப்படின்றது, ஒருத்தர் வந்து விசும்பாளியாக தேவேந்திரனாக இருக்கார் அப்படின்றது. அதே சமயத்துல அவர்கள் எல்லாம் நல்ல போகத்திலே ஆழ்ந்திருப்பவர்கள். அவர்கள் தங்களுடைய பத்னிகளை விவாகம் செய்து கொண்டு அவர்கள் அந்த மாதிரி போகத்தை அனுபவிப்பவர்கள் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. இது எல்லாமே பகவத தீனம். அவர்கள் போகத்திலே ஈடுபட்டு இருக்கிறார்கள்ங்கிறதும் பகவத தீனம். அவர்கள் ஆச்சரியமான லீலைகளை செய்கிறார்கள் அப்படிங்கிறதும் பகவத தீனம். எல்லாமே பகவானுக்கு வசப்பட்டு பகவானுடைய அனுகிரகத்தினாலே அவர்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அதுக்கு ஒரு உதாரணமா எல்லாம் பகவத தீனம் அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்கு தான் என் திருமார்வன் தன்னை அப்படின்னு சொல்றார். அதாவது என்னன்னு கேட்டா, எப்படியானால் எம்பெருமான் வந்து பெரிய பிராட்டியரோட கூட இருக்கான் அப்படின்னும், பெரிய பிராட்டியரோட கூட இருந்திருக்கும் போது அதே சமயத்திலே சே வராக அவதாரம் எடுத்து பூமி பிராட்டியை எடுத்தான் அப்படின்னு கொள்ளியோ, இதெல்லாம் யாராலே செய்யப்பட்டது அப்படின்னா பெருமாளாலே செய்யப்பட்டது. அப்ப பெருமாள் என்ன பண்றாரா, மற்ற தேவர்களை எல்லாம் படைக்கச்ச அவளும் என்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாரா, அதனால அவர்களுக்கும் கொஞ்சம் போகத்தை கொடுத்து அவர்களுக்கும் கொஞ்சம் சாமர்த்தியத்தையும் கொடுத்துடுறாரா அப்படின்னு. பெரியவர்களும் தேவர்களை நம்ம படைக்கிறோம், படைக்கச்ச இவர்களுக்கும் ஒரு போகம்னு ஒண்ணு இல்லாம இருக்க வேண்டாம் அப்படின்னு பெருமாள் தன்னுடைய போக பிரவர்த்தி எப்படி சுவாதீனமா இருக்கோ, அந்த மாதிரி மற்ற தேவர்களுடைய போக பிரவர்த்தியை கூட தனக்கு அதீனமா பெருமாள் வச்சிருக்கான் அப்படின்னு என் திருமார்வன் தன்னை அப்படின்னு சொல்லது உதாரணம். தன்னையே உதாரணமாக பெருமாள் வைத்துக்கொண்டு அவர்களுக்கும் அந்த போகத்தை கொடுத்தான், அவர்களுக்கும் அந்த பெருமையை கொடுக்கறான். நான் பூமியை எடுக்கிறேன், நான் பூமியை அளக்கிறேன், நீ திரிபுரம் விரித்த பெருமையை நீ வைத்துக்கொள், லோகத்தையெல்லாம் சிருஷ்டித்த பெருமையை நீ வைத்துக்கொள், தேவேந்திரன் பெருமையை நீ வைத்துக்கொள் அப்படின்னு அவர்களுக்கு தேவேந்திர பதவியை கொடுத்து அந்தந்த பெருமையும் கொடுத்து அந்தந்த பதவிக்கு ஏற்ற போகத்தையும் கொடுக்கணும். வெறும் பதவியில இருந்து என்ன பிரயோஜனம், அதை கணவன் மனைவியாக இருந்து குடும்பமாக இருந்து அனுபவிக்கும் போதுதானே சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால அவர்களுக்கான மனைவிகளையும் ஏற்பாடு பண்ணி நீங்கள் போகத்தை அனுபவித்துக் கொண்டு இந்த பெருமையுடன் கூட நீங்க இருங்கள் அப்படின்னு பெருமாள் தானே செய்தானாம். அதை காண்பிப்பதற்காக பெருமாள் தனக்கு சமமாக அவர்களுக்கும் அந்த போகத்தையும் பிரவிற்த்தியும் கொடுத்தாங்கிறத காண்பிப்பதற்காக பெருமாளுடைய வைபவத்தையும் சொல்றார். என் திருமகன் தன்னை, என் திருமார்பன் தன்னை அப்படின்னு அதா பிள்ளன் அழகா சாதிக்கிறார். உன்னுடைய போக பிரவர்த்திகள் தொத தீனமானா போலே, இப்படின்னா பெருமானே உன்னுடைய போகமும் உன்னுடைய பிரவர்த்தியும் உனக்கு அதீனம், வேற யாரும் அதை செய்யல. அது மாதிரி பிரம்மருத்ராதிகளுடைய போக பிரவர்த்திகளும் தொதீனம். இந்த பாசத்தின் மொத்த தாற்பயம் இதுல வந்திருக்கு. பிரம்மன் ருத்ரன் அவளுடைய போகமும் அவளுடைய பிரவர்த்தியும் ரெண்டுமே உனக்கு அதீனம். ஆன பின்பு இது எதுக்காக இங்க சொல்றாருன்னா, ஆன பின்பு என்னுடைய அபேட்சிதமும் தற்பத, இப்போ அதே மாதிரிதானே என்னுடைய போகமும் உன்னுடைய அதீனம். அப்ப எனக்கு ஏதாவது சாமர்த்தியம் இருந்தா அது உனக்கு அதீனம், நான் ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு கிடைக்கணும்னா அது உனக்கு அதீனம். எப்படியானா பிரம்மாவுக்கு கொடுத்தியோ, இந்திரனுக்கு கொடுத்தியோ, சிவனுக்கு கொடுத்தியோ, அந்த மாதிரி என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதும் உன்னால்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. இங்கனே இருக்க செய்து நீயோ என் அபேட்சிதம் செய்தருளிகள் இல்லை. ஆனா நீ செய்யணும் இல்லையே, பிரம்மாவுக்கு செஞ்ச மாதிரி எனக்கு செய்ய மாட்டேங்கிற. நான் இனி உன்னை காணப்பெறாதே போமத்தனே ஆகாதே, இப்படியே நீ கைவிட்டு விட்டியானால் நான் இனிமே உன்னை இன்று கொண்டு காள்வது. நான் எப்படி காணப்போறேனோ உன்னை, என்னுடைய ஆசை உன்னை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எல்லாருடைய ஆசையும் நிறைவேற்றின மாதிரி என்னுடைய ஆசையும் நிறைவேற்ற வேண்டியது நீ. நீ நிறைவேற்றாமல் கைவிட்டு விட்டாயானால் நான் உன்னை எப்படி பார்க்க முடியும்? என்னுடைய உபாயம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. நீர்தானே அவர்களுக்கு அனுகிரகம் செய்த மாதிரி எனக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதாக அர்த்தம். இங்கனே இருக்க செய்தே, அதாவது என்னுடைய போகமும் உனக்கு அதீனம், அது இருந்தும் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணலையே அப்படின்னு. இப்ப வந்து சாக்ஷா சுவாமி ஒரு விஷயம் சொல்ற, அதாவது பிராப்த யௌவனரான புத்திரர்களுக்கு அபிமத விஷயங்களிலே விவாகம் பண்ணி வைக்கும் பிதாவை போல தனக்கு விராட்டி போல் பிரம்ம ருத்ரேந்திரர்களுக்கு அனுரூப மகிழ்ச்சி லாபத்தை பண்ணி வைத்தவனான என்று கட்டார்த்தம் அப்படின்னு சாதிக்கிற. அதாவது என்ன கேட்டானா, அம்மா அப்பா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து தன்னுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாண வயசு ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அவன் துடிச்சு போயிடுறான். பையனுக்கு கல்யாண வயசு ஆயிடுத்து நல்ல வரனா கிடைக்கவே கிடைக்கவே அப்படின்னு அதுக்காக நல்ல வரன் தேடி பார்த்து இப்படியா கல்யாணம் பண்ணி வைக்கிறான். பெண்ணுக்கு கல்யாண வயசாயிடுதுன்னா பெண்ணுக்கு கல்யாண வயசாயிடுது அப்படின்னு ரொம்ப பொறுப்போடு கூட கல்யாணத்தை பண்ணி வைக்கிறார்கள் இல்லையா. ஒரு மாதா பிதாக்களா இருக்கிறவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு யௌவனம் பிராப்தமாக இருக்கும் பொழுது, ஏன்னா அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய குழந்தை காலத்துல அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அம்மா அப்பா செஞ்சு கொடுக்குறா, படிக்கிற காலத்துல அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அம்மா அப்பா செஞ்சு கொடுக்குறா. அந்த மாதிரி யௌவனம் ஆயிடுத்துன்னா அப்ப அந்த காலத்துல இருக்க வேண்டிய அவர்கள்லாம் அனுபவிக்கணும், அதுக்காக அம்மா அப்பா செஞ்சு வைக்கிறா இல்லையா. அந்த மாதிரிதான் பெருமாளும் பிராட்டியுமாக என்ன பண்றாராம், தன்னுடைய குழந்தைகளான பிரம்மா சிவன் இந்திரன் இவர்களுக்கெல்லாம் இவர்கள்லாம் வெறுமை இருக்க வேண்டாம், பிராப்தமான காலத்திலே அவர்கள் தன்னுடைய போகத்தோடு கூட சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களை எல்லாம் தனியா வைக்காமல் அவர்களுக்கும் பத்தி பத்னி இதுவெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சு அவர்களுக்கும் சில லீலா காரியங்கள் எல்லாம் கொடுத்து இவர்கள் இருக்கணும். அதனால அதுக்கு உதாரணமாக சொல்றேன், கல்யாண வயசாயிருச்சுன்னு எத்தனை பேர் தவிக்கிற இப்ப பாக்குறோம் இல்லையோ, பையனுக்கு தான் கல்யாணமே ஆக மாட்டேங்கிறது என்ன பண்றது இதே கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நிறைய பேர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல ஏதாவது கவலையா இருக்குன்னு சொல்ற இல்லையோ. அது மாதிரியாக ஏன்னு கேட்டானா, அந்த பிராப்த வயசுல அந்த காரியத்தை செய்யற கடமை இவாளுக்கு இருக்கு, அது செய்யணும்னு இவாளுக்கு தோன்ற அப்படியே விட்டுணும் அப்படின்னு அவன் நினைக்க மாட்டான். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ற, வெறும் பிரம்மா அப்படின்னு ஒரு தேவனை சிருஷ்டிச்ச, இந்தன்னு ஒரு தேவனை சிருஷ்டிச்சான்னு வச்சுக்கோங்க, நீ யாகத்துல யார் யார் என்னென்ன கொடுக்கிறாளோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பலன் கொடு அப்படின்னு விட்டுலாமோ, அதோட விடாமல் நீயும் போகத்தை அனுபவி சென்று சந்தோஷமாயிரு, உனக்கும் ஒரு பதவி கொடுக்கறேன் அப்படி எல்லாம் சொல்றாரு இல்லையோ. இதுதான் பெருமாளுடைய ஒரு ஔதாரியம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நிலங்கீண்ட அப்படின்னு பெருமாளுடைய செயல். அப்புறம் திரிபுரத்தை எரித்தவன் அப்படின்னு, முப்புறம் எரித்தவன் அப்படின்னு அது சிவனுடையது. அப்புறம் வந்து இது தபஸ் பண்ணி ஜெகசி பண்ணவன் அப்படிங்கிறது, ஜெகத் சிருஷ்டி பண்றதுக்காக ஒரு தபஸ் பண்ணி சக்தியை பெற்றுக்கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி அப்புறம் வந்து நான் தேவேந்திரன் தேவலோகத்துல இந்திரனாக இருக்கிறவன், இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, ருத்ராதிகளுடைய திரிபுர தகனாதி வியாபாரங்களும் பகவத் அதீனங்கள், அதனால இந்த தேவர்களுடைய போகங்களும் இந்த தேவர்களுடைய திவ்ய லீலைகளும் எல்லாமே பகவத் அதீனம். இப்படி பிரம்மாதி சர்வ ஜந்து ஜாத புருஷார்த்த பிரவிற்த்தி நிர்வாகனானவன் என் காரியம் செய்ய காணாமையாலே இனி நான் அவனை இழந்து போம் இத்தனை என்று கருத்து. இப்படி பிரம்மாதிகளுக்கெல்லாம் வேண்டியெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறார், ஆனா எனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறார். அதனால இப்படியே இருந்தால் எனக்கும் ஒரு உபாயம் தெரியாது, அவனும் என்னை கைவிட்டுட்டான்னா நான் எம்பெருமானை இழந்து போக வேண்டியதுதான், அப்படி ஆகாதோ அப்படி ஆயிவிடுமே அப்படின்னு கதறுகிறார். எல்லாம் கதறுகிற பாத்திரம் தானே, ஆகையால் எம்பெருமானே இப்படி ஆக்காதே, உம்முடைய கருணையினாலே என்னுடைய அபேட்சிதத்தை செய்தருள வேணும், நான் உன்னை காணுமாறு அருள வேணும் என்பதாக இதனுடைய தாற்பயம். இப்போ ஸ்லோகம் பார்ப்போம். நாபி யாங்கிரி பாவாத் கவான் ஸ்ரீ ஆக்ரந்தாபஹாரி பவதி ஜ பகவான் இத்தியவாதி சட்டாரிஹி ஆழ்வாருடைய கதறுதல் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம் பாக்குறோம். அந்த ஆழ்வார்கள் கதறும் போது தன்னுடைய பக்தர்கள் யார் கதறினாலும் அவருடைய துயரை தீர்ப்பவன் எம்பெருமான், அவருடைய கதறலை நிறுத்தி வைப்பவன் எம்பெருமான் அப்படிங்கறத நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுல நாம இன்னைக்கு பாக்குற விஷயம் என்ன கேட்டானா, சம்சிரித்தே பவ்ய பாவாத்து அப்படின்னு, ஆசிரியர்கள்ட்ட ரொம்ப பவ்யமாக இருக்கிறவன் அப்படின்னு விஷயம். இதுதான் நாம என்னுடைய கோவலனே அப்படின்னு ஆரம்பத்தில் அழகாக பார்த்தோம். கிருஷ்ணனிடம் என்னுடைய கோவலன் அப்படின்னு சொல்லும்படியாக, எப்படியானால் கோபாலன் எல்லாருக்கும் பவ்யமாக இருந்தானோ அந்த மாதிரி நமக்கும் உரிமை கொண்டாடும்படியாக பொதுவாக என்ன கேட்டா, கோபாலன்கிறவன் சர்வேஸ்வரன், ஆனா அவனை சேர்ந்தவன் நான் அப்படின்னு சொல்றோம். மற்ற தெய்வங்களை எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மற்ற தெய்வம்னா மற்ற அவதாரங்கள் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வராக பெருமாள் அப்படின்னா வராக பெருமாளுடைய தாசன் நான் அப்படின்னு சொல்லுவோம். அவரை சேர்ந்தவன் நான், அவருடைய நான் அப்படின்வோம். வராக பெருமாளை பார்த்தா, நரசிம்ம பெருமாளை பார்த்தா அவருடைய நான் அப்படின். ஆனா கிருஷ்ணனை பார்த்தா அப்படியே மாறி போயிடும், என்னுடைய கிருஷ்ணன் அப்படிவான். கிருஷ்ணனுடைய நான்கிறது வராது, எங்காத்து கிருஷ்ணன், என்னுடைய கிருஷ்ணன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவான். அந்த அளவு ஆசிரியர்களுக்கு பவ்யமாக இருப்பதை அவதார திசையிலே காட்டி அருளினவன், இப்பொழுதும் காட்டி கொண்டிருப்பவன். அதனால சம்சிரித்தே பவ்ய பாவாத் அப்படிங்கறத சொல்றார். அதுக்கப்புறம் பிரம்மாத்தி ஆபத்தி மோக்ஷாத்து, அதுக்கப்புறம் இங்க முக்கியமான விஷயம் பிரம்மாதி ஆபத்தி மோக்ஷாத்து, பிரம்மா முதலியவர்களுடைய ஆபத்திலிருந்து, அதாவது புறமுறை மூன்று ரித்து எல்லாம் இருக்கும் இல்லையோ, திருப்பூர சம்ஹாரங்கள்லாம் வா பண்ணும் போது அந்த பெருமாள் தான் கூட இருந்து பண்ணி வைக்கிறார் அப்படின்னு வருது. பிரம்மாவோ சிவனோ பெருமையெல்லாம் பார்த்தோம் இல்லையோ, தேவேந்திரன் தேவேந்திரன் ஆக்கினது பெருமாள் தான் அப்படின்னு ஒரு கதையை இருக்கு, பெரிய கதை இருக்கு வேதத்துல, அவனை எப்படி தேவேந்திரன் ஆக்கினார் அப்படிங்கிறது. அந்த மாதிரி பிரம்மாவை தபஸ் பண்ண சொன்னதே பெருமாள் தான் பாகவதத்துல, நீ தபஸ் பண்ணு அப்புறம் பார்க்கலாம் பாக்கிய அப்படின்னு அவர் தபஸ் பண்ண சொல்லி அந்த தபஸை நடத்தி வைத்து அதுக்கப்புறம் பெருமாள் அனுகிரகம் பண்றார் அப்படின்னா தப அப்படின்னு சொன்னலாம். பெருமாள் தப அப்படின்னா தபஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். நான் என்ன பண்றதுன்னு பிரம்மா திகைக்கிறார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றதுன்னு தெரியாமல் திகைக்கும் போது பெருமாள் வந்து தப அப்படிங்கிறார், உன்ன அவர் தபஸ் பண்றார் அப்படின்னு வரும். ஆனா தபஸ் பண்ணி தான் அந்த சாமர்த்தியத்தை சம்பாதிச்சார், ஆக தபஸ் பண்ண வச்சவரும் பெருமாள் தான். அதனால எல்லாமே இங்க பெருமாள் செய்யறது அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. அதைத்தான் வந்து இந்த ஸ்லோகத்துல பிரம்மா தியாபதி மோட்சம், பிரம்மா முதலாளர்களுக்கு அவர்கள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் போது, சிவன் வந்து திரிபுரத்தை எரிக்கும் போது அவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி திரிபுரத்தை எரிப்பதுன்னு தெரியும் போது அப்போ பெருமாளானவர் சிவனுடைய அஸ்திரத்தினுடைய நுனியில இருந்துட்டு, அப்படியே நீ திரிபுரத்தை எரித்தியானால் அந்த அஸ்திர நுனியில விஷ்ணு இருக்கார், அவர் போய் எரித்து விடுவார் திரிபுரத்தை அப்படின்னு வரும். இதுவும் வேதத்துல இருக்கிற கதை தான். விஷ்ணு தேஜனம் தேவன், சிவன் அஸ்திரம் போட்ட போது விஷ்ணு தேஜனமா இருந்தார், தேஜனா அந்த அஸ்திரத்தினுடைய நுனியாக இருந்தார் அப்படின்னு வரும். அதனால எல்லாருக்கும் சகாயம் பண்ணி அவரவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றி அவரவர்களுக்கு அந்தந்த பதவியை ஸ்திரப்படுத்துபவன். இந்த பிரம்மா தியாபத்தி மோக்ஷாத்துன்னு சொல்றபடினால இங்க இவர்கள் வந்து இவர்களுடைய பிரவிற்த்தி அது மாத்திரம் இல்லாமல் அவர்களுக்கு சகல போகத்தையும் கொடுத்தான் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கும் இல்லையோ, அதையும் சேர்த்து நாம இங்க வச்சுக்கலாம், அந்த அர்த்தத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து எய்துமாறடியேன் மல்குனியில சுடர் தழிப்ப செஞ்சுடச் சோதிகள் பூத்தொரு மாணிக்கம் சேர்வது போல் அந்தரமேல் செம்பட்டோடு அடி உந்தி கைமாறு கண்வாய் செஞ்சுடர் சோதிவிட உரை என் திருமார்பனையே அப்படின்னு, அப்படிப்பட்ட எம்பெருமானை சிவப்பதியான எம்பெருமானை நான் அடையும் வழி என்ன என்று எனக்கு தெரியவில்லையே அப்படின்னு ஒரு பாசனம் ஒன்று நடுவில் இருக்கு. அதனுடைய தாற்பயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தானா, சம்சிரித்தே பவ்ய பாவாத்து அப்படின்னு சொல்லச்ச, இத்தாலே தானே மேலில் பாட்டில் என் திருவார்மனை என்று பூர்வோக்த பவ்யதைக்கு ஹேதுவாக சொல்லப்படுகிற லக்ஷ்மி சம்பந்தம் உக்தமாயிற்று. அடுத்த என் திருமார்பனை அப்படின்னு அடுத்து சொல்லப்படுறது இல்லையா, முதல்லையும் என் சொல்லியிருக்கார், அடுத்ததுலயும் என் திருமார்பனை, என் திருமார்பணியன் தானே ஆறாம் பாட்டில் இருக்கு. அதனால இந்த சம்சிரித்தே பவ்ய பாவாத் அப்படிங்கிறது இந்த என் திருமார்பனை அப்படிங்கிற என்கிற பதத்தினால இந்த இடத்துலையும் தெரியறது, எனக்கு பவ்யமாக இருக்கக்கூடியவன், பவ்யமாக இருக்கும்போது சிவபதியாக இருந்து எனக்கு பவ்யமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் தெரியறதா. அதனால அஞ்சாம் பாசுரம் ஆறாம் பாசுரம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து சம்சிரித்தே பவ்ய பாவாத் அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்து ஏழாவது பாசுரத்தை பிரம்மா தியாபத்தி மோக்ஷாத் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றேன். இப்படியாக எம்பெருமானுடைய வைபவங்களை சொல்லி அவன் சுய ஆக்கிரந்த அபகாரி அப்படிங்கிற அர்த்தத்தை ஆழ்வார் இங்கே வெளியிடுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.